ராகமே, புதுமலர் வாசமே. நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே. நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி, என்றும் உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே, என்றும் உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே. கண்மணி கண்மணி ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும். கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும். என்றும் ஓயாது ஓயாது உன் ஞாபகம், நாளும் உன் பார்வைதானே என் சூரியோதயம். அன்பே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, நெஞ்சம் உன்னாலயம் நீ என் உயிரோவியம். சொர்க்கமேவா செல்வமே விழிகின்றது. ஓடும் கங்கை நதி இல்லை என்றாகலாம், வானம் நூறாகலாம், யாவும் பொய்யாகலாம். உன்னையே தினம் என்னிடும் நம் காதலே என்றும் வாழும்.